ராசாத்திய ராத்திரி பார்த்த ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தனும் கடத்தனும் கடத்தனும் ஒண்ண வாய் மூடிய வாய பொழந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறப்பா இருந்தாலும் வளிஞ்ச நிறுத்தனும் நிறுத்தனும் நிறுத்தனும் என்ன பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுது துருபுடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருது அவ பேஸ் அடடடடடா அவ ஷேப் அப்பப்பப்பப்பா மொத்தத்துல ஐயோ இழுக்குது இழுக்குது இழுக்குது என்ன தங்கம்மே பொண்ணத்தா தேடி வந்த நானே வைரமே ஒரு நாள் ஒன்ன தூக்குவேனே கலையே நாம் பேசுங்காதல் வசனம் உனக்கு தான் கேட்கலையே அடியே என் கனவுல செஞ்சு வச்ச சிலையே கொடியே என் கண்ணுக்குள்ள பத்தி வெப்ப உனையே ஒரு பில்லா போல நாடுவானாலும் உன்ன நல்லா பார்த்து பெண என்னாலும் அடியே ஜென்மானாலும் நீ இல்லாம நான் இல்லடி தங்கமே உன்னத்தான் தேடி வந்த நானே சாத்திய ராத்திரி பார்த்த ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தனும் கடத்தனும் கடத்தனும் ஒண்ண வாய் மூடிய வாய பொழந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறப்பா இருந்தாலும் வளிஞ்ச நிறுத்தனும் நிறுத்தனும் நிறுத்தனும் என்ன பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுது துருபுடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருது அவ பேஸ் அடடடடடா அவ ஷேப் அப்பப்பப்பப்பா மொத்தத்துல ஐயோ இழுக்குது இழுக்குது இழுக்குது என்ன